ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧರ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲ ಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾತಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ ಪ್ರಪತ್ಯೇತಂ ಗಿರಿಂ ಪ್ರಾಯಃ ಶ್ರೀನಿವಾಸಾನುಕಂಪಯಾಂ ಇಕ್ಷುಸಾರಶ್ರವಂತ್ಯೇವ ಯನ್ಮೂರ್ತ್ಯಾ ಸರ್ಕರಾಯಿತಂ. ಶ್ರೀಯಪತಿಯಾನ ಭಗವಾನ் திருவேங்கடமுடியான் அவதாரமே தேய்க்காகத்தான் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். தயை அப்படின்னு எத்தனை குணங்கள் பகவானுக்கு இருந்தாலும், தயைன்ற ஒரு குணம் இல்லாம மற்ற எந்த குணங்கள் இருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. தயை இருந்து மற்ற குணங்கள் இருந்தால்தான் நமக்கு நம்ம பண்ற பாவத்துக்கெல்லாம் சேர்த்து பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றதையும் பார்த்தோம். முதல்ல தயையை சொல்லும் பொழுது முதல்ல திருமலையே சொல்றேர், மலையே பகவான் தான். பிரபத்தியே தம்கிரி பிராயகான்னு அந்த மலை எப்படி இருக்குன்னா, பெருமாளுடைய தயா கிருப்பையில பிரவாகமான சக்கர கழுக்குண்டு போலே இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆச்சாரிய பரம்பரை, ஆழ்வார்கள், ரிஷிகள் இவா எல்லாம் பகவான் அவதாரம் பண்ண வச்சு சங்கல்பிச்சதே நமக்காக தான், அவருடைய தயையே அப்படின்னு அப்படின்ற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் விக்ஷசேனர மங்களாசாசனம் பண்றேர். அசேஷ விக்ன சமனம் அநீகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமத கருணாம் போதோ சிக்ஷாஸ்ரோதைவோத்திதம் அப்படின்னு. விக்ஷசேனர் தான் சேன முதலையார் அப்படின்னு சொல்லுவோம். வைகுண்டத்திலே அவர்தான் சேனாபதி. எப்படி ஒரு ராஜாக்கு சேனாபதி ரொம்ப முக்கியமோ, அந்த சேனைகளெல்லாம் அவர்தான் அதிபதியாக இருந்து முதல்ல வழிநடத்தி செல்வேர். இன்னைக்கும் பார்த்தா பிரம்மோத்சவம் அப்படின்னு பவித்ரோத்சவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விக்ஷசேனர் தான் எள்ளி உற்சவங்கள்லாம் நடத்தலாமான்னு பார்த்துட்டு போவார். அந்த மாதிரி அந்த விக்ஷசேனர் மங்களாசாசனம் பண்ணும்போது அசேஷ விக்ன சமனம், எப்பேற்பட்ட விக்னத்தையும் நமக்காக எடுத்துருவேராம். எப்பேற்பட்ட விக்னமா இருந்தாலும் சரி, அதனாலதான் நம்ம எந்த ஒரு யாகாதிகள் பண்ணாலும் நித்தியகர்மாக்கள் பண்ணாலும் விக்ஷசேனரை முதல்ல பிரார்த்திச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம பண்றோம். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னாலே விக்னங்கள் நிறைய வரும். அது ஏதோ ஒண்ணு மழை வரும், நம்ம இங்கேருந்து வேற இடத்து கோவிலுக்கு போகணும்னா அப்பதான் ஏதாவது ஒரு தீட்டு வரும், அந்த மாதிரி பல விக்னங்கள் வரும். ஒரு புஸ்தகம் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் பொழுது அது நிறைய தர்ம சங்கடங்கள் வரும். அந்த எல்லா விக்னத்துக்கும் அதை போக்குறது யாருன்னா விக்ஷசேனர் தான். அதனால அவரை முதல்ல பிரார்த்திக்கணும். இங்க அசேஷ அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் அதுக்கு பெரியவா வியாக்கியானத்துல மூணு எடுத்துக்கிறார். வியாக்கியானத்துல பார்க்கும்பொழுது எல்லா விக்னமும், எப்பேற்பட்ட விக்னமா இருந்தாலும் எல்லா விக்னமும் நீக்கிடுவேர். எல்லாருடைய விக்னமும் அப்படின்றதுக்கும் அசேஷம் அப்படின்றது உபயோகப்படுது. அதே மாதிரி அசேஷ அப்படின்னா சேஷன், நம்ம எல்லாம் சேஷன், பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம். பகவான் அவர் வந்து சேஷி, கைங்கரியத்துக்கு உகந்தவன், அப்பேற்பட்ட பகவான். அவருடைய விக்னங்களையும் போக்குவேறோம். அதனால இங்க அசேஷ அப்படின்றதுக்கும் பகவானையும் எடுத்துக்கலாம். அந்த பகவானையும் எடுத்துக்கும் பொழுது அதனால அசேஷ அப்படின்னு வருது. ஏன் பகவானையும் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பகவானுக்கு என்ன சங்கல்பம் அப்படின்னா எல்லாரும் இந்த ஜீவாத்மாக்களை எல்லாரும் உஜீவிக்கணுமே, அவளுக்கு எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்து ஆனந்த லோகத்துல அவளையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு பகவானுக்கு ஒரு சங்கல்பம். ஆனா அதுக்கு என்ன விக்னமா இருக்கு, பகவானுடைய அனுகிரகத்துக்கு நமக்கும் நடுவுல என்ன விக்னங்கள்லாம், நம்ம பண்ற பாவங்கள்லாம் விக்னமா இருக்கு. அதனால அந்த நம்ம பாவத்தை போக்கினா அப்ப பகவான் சுலபமாக நமக்கு அனுகிரகிப்பேர் அப்படின்றதுனால அவருடைய சங்கல்பத்தினுடைய விக்னமும் போக்குவேர் அப்படின்னு இங்க எடுத்துப்போம். அப்படி அநீகேஸ்வரமாஸ்ரியே, அநீகேஸ்வரம்னா இப்பேற்பட்ட சேனைக்கு அவர் அவர் முதல்வனாக இருக்கேர். ஸ்ரீமத கருணாம் போது சிக்ஷாஸ்ரோத இவோத்விதம் அப்படின்னு ஸ்ரீமத கருணாம் போதவ் அப்படிங்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணனுடைய பகவான் ஸ்ரீனிவாசனுடைய கருணா, அது எப்பேற்பட்டதுன்னா சாகரமாக இருக்கு. அது எப்பேற்பட்ட சாகரம் அப்படின்னா, நம்ம ஒரு வயல் நடறோம் அப்படின்னா அங்கேருந்து ஆறு ஜலத்தை மொத்தம் திறந்து விட்டா அது எப்படி இருக்கும், அந்த ஆறு வர வேகத்துல பிரவாகத்துல வந்ததுன்னா எல்லாம் வயலையும் வயலையும் அடிச்சுட்டு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா. அதனால நம்ம பெரியவா என்ன பண்ணுவோம்னா அங்கங்க அங்கங்க ஸ்ரோத்தகா அப்படின்வோம். அதுமே எங்கன்னா அங்கங்க அதை வந்து சின்ன சின்ன பாதையாக ஆக்கி சின்ன ஜலமா வடு அப்படின்னு அங்கேருந்து சின்னதா வரும், அந்த ஆறு அதெல்லாம் போகும். அந்த மாதிரி அந்த அப்பேற்பட்ட பகவானுடைய கருணை கடலாக இருக்கும் பொழுது அந்த விக்ஷசேனர் எப்படி இருக்கேன்னா, ஒரு அற்புதமான ஆச்சரியமான அந்த வடுவு போலே சின்ன குட்டைகள் தேங்கி இருக்கா போல அவர் தய பண்றதுக்காக இருக்கார். எப்பேற்பட்ட தயனா, சிக்ஷா ஸ்ரோத இவோத்விதம். சிக்ஷான்றதுக்கு இங்க பெரியவா ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்றா. சிக்ஷானா நம்மளுக்கு பரம்பரையாக வருது, அந்த சிக்ஷா அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னு குரு பரம்பரை. இன்னொன்னு சிக்ஷானா தண்டனை கொடுக்கிறது அப்படின்றது. இந்த பகவானுடைய தயா சாகரத்திலிருந்து வந்த இவர், அதுல ஒரு சின்ன நதியாக இருக்கார் இவர். இவர் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஆச்சாரியன் அப்படி. எப்படி நம்மாழ்வார் வந்து ஆச்சாரிய பரம்பரையில இருக்கும் பொழுதும் நம்மாழ்வார்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், லட்சுமிநாத சமாரம்பம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு அடுத்தது விக்ஷசேனர், அதுக்கு அடுத்தது நம்மாழ்வார். ஆழ்வார்கள்னு வரும்பொழுதும் நம்மாழ்வார் ரெண்டுத்திலையுமே சேர்த்தி போலே விக்ஷசேனரும், சேன முதலியார்னு வரும்பொழுது அனந்தகருட விக்ஷசேனாதிகள்ல வைகுண்டத்துல நித்தியசூரிகள்ல முதல்வனாக இருக்கே. அதே போல ஆச்சாரிய சம்பிரதாயம்னு வரும்பொழுதும் முதல் முதல்ல லட்சுமிநாதன் பெருமாள் வந்து அவா இந்த சம்பிரதாயத்தை முதல்ல விக்ஷசேனருக்கு அனுகிரகம் பண்ண, நம்மாழ்வார் அவதாரம் பண்ணும் பொழுது சாட்சாத் விக்ஷசேனருடைய அவதாரம் தான் நம்மாழ்வார். நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி 16 வருஷம் அவர் யாருக்கிட்டையும் பேசலையாம், யோகத்திலேயே இருந்தே. அந்த யோகத்தில் இருக்கும் பொழுது விக்ஷசேனர் தான் அவருக்கு இந்த சம்பிரதாயத்தை முதல்ல போதித்தார், மந்திரார்த்தம் பிரபத்தி மார்க்கத்தெல்லாம். அதுக்கப்புறம் நம்மாழ்வார் மூலமாக இந்த பிரபத்தி மார்க்கம் நமக்கு எல்லாம் இன்னி வரைக்கும் நம்ம பரம்பரையா வந்துட்டு இருக்கு. அதனால பரம்பரைன்னு பார்க்கும் பொழுது இங்க சீக்ஷா அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கும் விக்ஷசேனர் தான் முதல் குருவாக இருக்கார். ஏன்னா லட்சுமிநாத்ன்றவர் பெருமாள், அவளை விட்டுட்டா ஆச்சாரிய பரம்பரையில முதல்ல விக்ஷசேனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பரமாத்மாவுக்கு அடுத்தது நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது விக்ஷசேனர்ல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அதனால குரு பரம்பரை. அதே போல குரு பரம்பரையில இருந்து நம்ம எல்லாரும் நம்ம இதெல்லாம் இப்ப இந்த சம்பிரதாயத்தெல்லாம் நம்ம கத்துக்கிறோமா? எவ்வளவோ சம்பிரதாயத்திலே நம்ம வந்தாலும் நம்ம ஆச்சாரியன் கிட்டே இருந்து நம்ம இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஆனா நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தண்டனையும் கொடுக்கிறாராம். அந்த தண்டனை அப்படின்னு சொல்லும் பொழுதே சுவாமி தேசிகன் இதே தயாசதகத்துல வரும் ஸ்லோகத்துல சொல்லுவேர், தண்டனை எல்லாமே பகவானுடைய தயைதான் அப்படின்னு. எப்படி தண்டனை எப்படி ஒரு தயையாக முடியும் அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு குழந்தை வந்து கையில கத்தி எடுத்துட்டு விளையாடுறது, அது கத்தி எவ்வளவு பெரிய ஆபத்து? அந்த கத்தி ஆபத்து இல்லையா? அந்த கத்தியால் அது ஏதாவது குத்தி எடுத்துனா அதுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்? அதனால அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னா, முதல்ல அந்த குழந்தைய வந்து ஏன் இந்த கத்தி எடுக்கிற அப்படின்னு கத்திய மெதுவா பேசி வாங்கிட்டு பலார்னு ஒரு அடி கொடுத்து இன்னொரு வாட்டி இந்த கத்தியை நீ எடுப்பியா அப்படின்வா. அப்ப அந்த குழந்தைக்கு இன்னொன்னு வாட்டி அது எடுக்கணும்னா அம்மா அடிப்பா அப்படின்ற பயம் வரும். அதனால கத்தி அந்த மாதிரி தண்டனை. அப்ப நம்ம அது வெள்ள குழந்தை என்ன சொல்லிட்டு போகும் எல்லாருக்கிட்டையும், அம்மா என்ன அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு போகும். ஆனா அம்மாக்கு தெரியும் அது எதுக்கு அப்படின்னா குழந்தைக்காக தான் அப்படின்னும். அந்த மாதிரி இந்த விக்ஷசேனரும் அவர் கையில ஒரு பெரம்பு வச்சுட்டு இருக்கிறாராம். அந்த பெரம்புனால எல்லாருக்கும் அந்த தண்டனை கொடுக்கிறார். அது சின்ன தண்டனை தான். அது எதுக்குன்னா அந்த தண்டனை வாங்கினதுனால எல்லாரும் திருந்தி பகவத் விஷயத்தை அசேஷன் முதல்ல சொல்லணும் இல்லையா, நம்ம சேஷன்றது நம்ம புரிஞ்சுட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஞானம் வரும். பெருமாள் வந்து எல்லாருடைய பாவங்கள் தண்டனைகள் அவாவாளு கொடுக்கணும்னு முதல்ல இவரை நியமிச்சிருக்கார். இவர் எந்த பக்கம் பெரம்ப நீற்றேரோ அந்த பக்கம் பகவானுடைய பார்வைப்பட்டு அவாவாளுக்கு தண்டனை கொடுத்து அந்த பாவங்களை எல்லாம் போக்குவேர் அப்படின்னு. பகவான் சிருஷ்டி கிரமத்திலேயே சொல்லும் பொழுது முதல்ல வந்து சொர்க்கத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே நரக்கத்தை தான் படைச்சாராம். ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ பாவம் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, நரக்கத்துல போய் 80% பாவத்தை நம்ம அங்க தொலைச்சிடுறோம். அதுக்கப்புறம் திருப்பி பறக்கும்போது இன்னும் மிச்சமானது 20% தான் இப்ப நம்ம அனுபவிச்சுன்னு வரும். ஆனா இந்த 80%மே நம்ம பூமியில அனுபவிச்சா எப்படி இருக்கும்? நம்ம 20% அனுபவிக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா. அதனால அந்த சொர்க்கமுமே எதுக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த பாவத்தை போக்குறதுக்காக அதுவுமே ஒரு தயை. அப்புறமாவது அடுத்த ஜென்மாவிலையாவது இவன் அதை புரிஞ்சுண்டு இன்னும் நல்லது பண்ணுவான் அப்படின்னு ஆச்சாரியின் அனுகிரகத்துல மேற்கொண்டு இந்த நல்லது பண்ணுவான் அப்படின்றதுக்காக தான். அப்படி விக்ஷசேனர் எல்லாருமே பார்த்தேன்னா, பகவான் அங்க துவாரபால காலையில அந்த வைகுண்டத்துல எல்லாருமே பார்த்தா பகவான் அவளை நியமிச்சு எதுக்குன்னா, எல்லாரும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் அப்படின்னு. அப்பேற்பட்ட விக்ஷசேனர ஆஸ்ரய அப்படின்னு அவரை சேவிச்சுட்டு இங்க ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து திருமலையில பிரம்மோத்சவம் பார்க்கலாம். முதல் முதல்ல மியூட் பண்ணிடுறாளா அடி. நம்ம வந்து பிரம்மோத்சவத்துல துவஜாரோகணம் அதுல வந்து பார்த்தோம்னா பெருமாள் எப்படி எழுதுவாருன்னா, அதே வைகுண்டநாதன் தானே இது வந்து, என்ன கலியுக வைகுண்டம் திருவேங்கடமுடையான். கலியுக வைகுண்டம் பெருமாள் எழுதும் போது அனந்த கருட விக்ஷசேனர், அப்புறம் கருட துவஜபட்டம், அப்புறம் பெருமாள் சக்கரத்தாழ்வாரோட பெருமாள் எழுவர் முதல் நாள். அதுக்கப்புறம் தான் துவஜப்பட்டம் துவஜாரோகணம் ஆகும். அப்படியே ஸ்ரீ வைகுண்டம், இங்க பூலோக வைகுண்டம் தான். ஏன்னா நம்மளால வைகுண்டத்துல போய் பெருமாளை சேவிக்க முடியாதே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம், இதுதான் பூலோக வைகுண்டம். அங்க இருக்கிற நித்திய சூரிகள் கூட திருமலையில தான் வந்து பெருமாளை சேவிப்பா. அதனாலதான் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பெருப்பு அப்படின்னு. நித்திய சூரிகளும் அவாளும் மன்னவர்கள், அவாளும் இந்த பெருமாளை தான் சேவிப்பாளாம், இங்க இருக்கிறவாளும் இந்த பெருமாளை, மன்னவர் மண்ணுல இங்க வறந்தவாளும் பெருமாளை தான் சேவிப்பா அப்படின்னு சுவாமி தேசிகலிங்க மங்களாசாசனம் பண்ற அப்பேற்பட்ட விக்ரசேனரை சேவிச்சிருந்து. அடுத்தது அடுத்த மூணு ஸ்லோகம் பகவானுடைய தயை அப்படின்றதுக்கு காரணமான மூணு தாயார்கள், பெரிய பிராட்டி, பூமி பிராட்டி, நீலாதேவி, மூணு தாயாரை பத்தி அற்புதமான மங்களாசாசன ஸ்லோகம் இந்த தயைக்கு காரணமாக அப்படின்னு. சமஸ்த ஜனநீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் சமஸ்த ஜனநீம் வந்தே. அப்படின்னா இந்த சமஸ்த இந்த லோகத்துல இங்க இருக்கிற எல்லா விதமான நம்ம மனுஷாளுக்கு மட்டும் இல்ல, ஜந்துக்கள் என்னென்ன விதவிதமா இருக்கோ எல்லாத்துக்கும் மாதா யாருன்னா ஜனனி, யாருன்னா தாயார் பெரிய பிராட்டி ஸ்ரீதேவி தாயார். அப்போ அந்த முதல்ல நம்மளை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு பகவான் வந்து என்ன அர்த்தம்னா, பிரளய காலத்துல இருக்கும்பொழுது முதல்ல ரொம்ப நாள் பிரளயத்திலேயே இருக்கும் நம்ம. அப்போ இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அப்படியே பகவானுடைய வயிற்றுல இருக்கு, ஆனா இதுக்கு ஒரு சரீரம்னு வந்தாதானே இது ஏதாவது யோசிக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த சரீரம் வரத்துக்குன்னா ஒரு சிருஷ்டியை பண்ணணும். ஆனா பகவானும் யோக நித்திரையில் அப்படியே இருக்கும்பொழுது முதல்ல தாயார் தான் முதல்ல பெருமாளுக்கு பிரேரணம் பண்ணி எப்படியாவது நீர் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு தாயார் தான் முதல் முதல்ல சங்கல்பிக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி பகவானும் இந்த சிருஷ்டியை பண்ற. அப்ப சிருஷ்டி மட்டும் பண்ணா போருமா? குழந்தை பிறந்துருத்துன்னா அதோட அம்மாவுடைய கடமை முடிஞ்சிருத்தா இல்லையே? பகவானுடைய சிருஷ்டியே எப்படி இருக்குன்னா, பிறந்த குழந்தைக்கு சாப்பாடுன்றதுக்கு நம்ம எங்கேயும் போய் தேடவானா? பசு பக்ஷி எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா அம்மா கிட்ட இருந்தே அந்த பால் வருது. அந்த மாதிரி சைத்தன்ய ஸ்தன்யதா இனியும் அப்படின்னு ஞானம் அப்படின்ற பால் நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் அம்மாவாக இருந்து தாயார் நமக்கு தரா அப்படின்னு. அப்ப எல்லாருக்குமே சிருஷ்டிக்கிறது மட்டும் இல்ல, சிருஷ்டிச்ச உடனே ஞானம் அப்படின்றதும் தரா. குழந்தைக்கே பார்த்தா கூட ஞானம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு சாப்பிடணும்னு எப்படி தெரியுது, பசிச்சா அழணும்னு எப்படி தெரியுது, இதெல்லாம் பார்த்தா ஏன்னா தாயாருடைய அனுகிரகம்னாலதான். அப்படி எல்லாருக்கும் ஞானம் அப்படின்னு இருக்கிறதே தாயாருடைய பிரசாதம் தான் அப்படின்னு. ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய, பெருமாளுடைய ஸ்ரேயஸான குணங்கள் நம்ம முதல்லயே பார்த்தோம். எல்லா குணங்களுக்காட்டிலும் சிரேஷ்டமான குணம், உயர்ந்த குணம் எதுன்னா தயை. அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாசருடைய தயைக்கு கருணாமிவ ரூபிணீம், அந்த தயை அப்படின்றது என்ன, நம்ம வந்து ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தயை. அதுக்கு ஒரு ரூபம் உண்டா? கிடையாது. நம்ம மனசுல நம்ம நினைக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு, நல்லது பண்ணணும் அப்படின்றது ஒரு தயை. அதுக்கு ஒரு ரூபம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, தாயார போலே இருக்கும் அப்படின்னு இங்க சொல்ற. அப்படி மகாலட்சுமி தாயார் போலே இருக்கும் அப்படின்னு. அப்படி திருவில்லா தேவரை தேவேர்மின் தேர்வு அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் பொழுது, தாயார் இல்லாத பெருமாளை நான் சேவிக்கவே மாட்டேன் அப்படின்னா, காக்காசுர விருத்தாந்தத்திலேயே நம்ம பார்த்தோம். எப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணாலும் தாயார் என்ன சொல்றா, பாவம் தப்பு பண்ணிட்டான், யாரு நம்ம குழந்தைதானே அப்படின்றா. எல்லாருக்குமே அனுகிரகம் தான். பகவானுக்கு கூட ரெண்டு உண்டு, அனுகிரகம் நிகிரகம் அப்படின்னு ரெண்டு உண்டு. அவர் வந்து தப்பு பண்ணவாள தண்டிப்பார், ஆனா தாயார் வந்து தப்பு பண்ணவாள கூட அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா பாவம் அவளை நம்ம க்ஷமிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணுமா? அப்போ அப்படிதான் தாயார் சொல்லுவாள். அது வந்து பராசர பட்டர் வந்து எடுக்கிறார். ராமர் கூட நம்ம விபீஷணன் வந்து சேரும் பொழுது அவர் என்னதான் ராட்சச குலமா இருந்தாலும் சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணாதான் பகவான் ஏத்துந்தார். தாயார் கிட்ட போய் சரணாகத்தின்னு கூட ஒண்ணு பண்ணவே தேவையில்லையாம். ஏன்னா ராமாயணம் அங்க ராவண யுத்தம் முடிஞ்ச உடனே ஹனுமாருக்கு ரொம்ப கோபம். அங்கேருந்து அசோகவனத்திலேருந்து சீதாதேவிய இந்த மாதிரி ராமர் ஜெயிச்சுட்டேர் அப்படின்னு ஆசிட்டு வர்றதுக்காக ஹனுமார் போறார். அங்க பக்கத்துல இந்த ராட்சசிகள்லாம் இருக்கா, இவாதான் அப்ப இம்ச பண்ணிதான் முதல்லயே அசோகவனத்துக்கு போச்சு. ஹனுமார் அங்கேருந்து மரத்து மேல இருந்து பாத்தேன், இவாளா ரொம்ப இம்ச பண்ணா ராவணனை, ஏன் நீ கல்யாணம் பண்ணி கூடாது, எங்க ராஜானா உனக்கு இதுவான்னு எல்லாரும் மிரட்டிந்தான். அப்போ அவளெல்லாம் பார்த்த உடனே தாயார்கிட்ட போய் கேட்கறாங்க, இவாளெல்லாம் ஒரே அடி அடிச்சுட்டோமா அப்படின்னு. ஆனா அவ அப்ப வந்து அப்படியே முழிக்கிறா, ஏன்னா ராவணனையே வதம் பண்ணிட்டேன் ராமர் அப்படின்னா அப்பேற்பட்ட ராஜாவே விழுந்தவுடனே இவாளுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துருக்கு. பயம் வந்த கூட அப்ப கூட சரணாகத்தினா ராட்சசாலுக்கு அவளுக்கு என்ன தெரியும், ஐயோ என்னை க்ஷமிச்சிடுன்னு சொல்ல கூட தெரியலையா, முழி முழின்னு முழிச்சுட்டு இருக்காளாம். அப்ப தாயார் சொல்றா, பாவம்பா அவளுக்கு என்ன தெரியும், அவ ராஜா எது சொன்னானோ அது பண்ணா அவ்வளவுதானே தவிர அவளை நம்மளுடைய சுவாவம் மன்னிக்கிறது தான். அவ அப்படி இருந்துட்டா அப்படின்னா அது என்ன பண்றது, ராட்சச இதுல இருந்துட்டா அப்படி ஆயிடுச்சு, நம்ம தானே க்ஷமிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி தாயார் வந்து ஒரு எனக்கு க்ஷமிச்சிடுன்னு சொல்லல, சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணல, அஞ்சலி கூட கை கூப்பணும்னு கூட தெரியல, அப்படி இருந்தாலுமே தாயார் மன்னிச்சிடுன்னு சொல்றான்னா தாயாருடைய தயை எப்பேற்பட்டது அப்படின்னு. அப்பேற்பட்ட தாயார். நம்ம வந்து இந்த குழந்தை பறக்கும் பொழுது சீமந்தம் அப்படின்னு பண்றோம் இல்லையா, வேதோக்தமாக பண்ணும் பொழுது அதுல முக்கியமாக நாலு தேவதைகளுக்கு நம்ம பண்றோம். அது வந்து என்னன்னா பகவான் சிருஷ்டிக்காக அந்த நாலு தேவதையை நியமிச்சிருக்கான். அதுல வந்து ரகா, சினிவாலி, குஹா, அனுமதி அப்படின்ற நாலு தேவதைகள். அவ ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு அதிபதி. ரகான்றவர் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கறதுல முதல்ல இருப்பார். அனுமதின்றவர் முதல்ல அனுமதி கொடுப்பார், ஆஹா இந்த குழந்தை பறக்கலாம் அப்படின்னு. குஹா அப்படின்றவர் வாக்குக்கு, குழந்தை பிறந்தவனையே அழுதுன்னா அது வாக்குக்கு அவர் ஒரு அதிபதியாக இருக்கார். சினிவாலி அப்படின்றவர் பிறக்க வைக்கிறார், அந்த குழந்தையை பிறக்க வைக்கிறார். இவா எல்லாம் பார்த்தா தேவிகா அப்படின்வா, அந்த ஹோமத்து பேரே தேவிகா ஹோமம்னு கூட சில பேர் பண்ணுவா. தேவிகானாலே தாயார் தான். ஏன்னா இந்த தேவர்கள் எல்லாம், இந்த நாலு தேவர்களுமே ஸ்திரீகள். இவா வந்து மகாலட்சுமியுடைய அம்சங்கள் அப்படின்னா தாயார் அவளை நியமிச்சு இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சிருஷ்டிக்காக வச்சிருக்கா. ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா. அப்போ இந்த தேவதைகள் ஏன் தாயார் இப்படி வச்சிருக்காங்கன்னா, ஒரு குழந்தை பறக்கிறதுல இருந்தே தாயார் பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பறந்துடுத்துனா போறாது, அதுக்கு ஞானத்தை அங்கேயே கொடுக்கறா. ஏன்னா நம்ம எல்லாம் இப்ப கண்டுபிடிக்கிறோம், நம்ம வந்து பிரஹ்லாதனுடைய சரித்திரம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. கர்ப்பவாசத்துல இருக்கும் பொழுதே நாரதருடைய உபதேசம் கேட்டார்னா அந்த குழந்தைக்கு கர்ப்பத்துல இருக்கும் பொழுதே ஞானம்னு இருக்கு. குழந்தை வெளில வந்தவுடனே எப்பேர் அவ அப்பா கிட்ட கூட போகாது, யார் எடுத்திருந்தாலும் அம்மான்றவா யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சிடும். ஏன்னா அதுக்கு தெரியும், உயிர் நாடி அம்மாவுடைய வயிற்றுலயே இருந்ததுனால அம்மா யாருன்னு தெரிஞ்சிடமோ. அப்படி ஜெகன் மாதாவாக இருந்து நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அனுகிரகமே அப்படின்னு இதை வந்து சொல்லும் பொழுது தாயாரும் பெருமாளும் ரங்கநாதர் வந்து ஒரு வாட்டி மோகினி அவதாரம், அது வந்து அத்தியானோத்சவத்துல வைகுண்ட ஏகாதசி முன்னால் நடக்கும். தாயார் பிராட்டி போலயே அலங்காரத்தோட வருவேறோம். அப்ப பராசர பற்றி எப்பயுமே தாயார்னா தான், நம்ம சுவாமி தேசிகன் பராசர பற்றி வாழலாம், தாயார் கோஷ்டி தான் முதல்ல தாயாருக்கு தான், அம்மானா தான், தாயார் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்பொழுது பெருமாள் கேட்டாரா, இப்ப பாரு நானும் தாயார் மாதிரி வந்திருக்கேனே, எப்படி இருக்கேன், உங்க பெருந்தே உங்க ரக்கநாயக்கு தாயார் போலயே இருக்கேனா அப்படின்னு கேட்கும்பொழுது அப்ப பராசர பட்டர் சொல்றாராம், எல்லாம் அப்படியே இருக்கார், ஆனா அந்த கண்ணுல வந்து அனுகிரகம் அப்படின்ற, ரெண்டு கண்ணிலயுமே அனுகிரகம்ன்றது எங்க தாயார் போல உமக்கு வராது அப்படின்னா. அப்படி அந்த தாயார் நமக்கு வந்து ரட்சிக்கிறா அப்படின்னு, அந்த பகவானுக்கு தயைந்த ஒரு குணம், அந்த குணத்துக்கு ரூபமாக இருக்கிறதே தாயார் தான். பகவானுக்கு என்ன கோபம் வந்தாலும் இப்படி தப்பு பண்றானே இவனை நான் எப்படி இவனை ஏத்துக்கிறதுன்னு சொல்லும் பொழுது தாயார் தான் பக்கத்துல இருந்து தப்பு பண்ணிட்டான், நம்ம குழந்தையாச்சே அப்படின்னு சொல்றான். நம்ம வந்து இத வந்து அன்னமாச்சாரிய இதுல நம்ம பார்க்கலாம். அன்னமாச்சாரியர் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே அவருக்கு திருவேங்கடமுடையான சேவிக்கணும்னு அவ்வளவு ஆசை. அந்த காலத்துல எல்லாம் பக்தர்கள் யாத்திரையாக நடந்தே வருவா திருமலைக்கு. அவர் தாளப்பாக்கத்திலே அவதாரம் பண்ணவர். அங்கேருந்து நடப்பாதையா வரும்பொழுது இவரும் கூடவே வந்துட்டேர், கோவிந்தா கோவிந்தான் அவ பின்னாடியே வந்துட்டேர். அவ சாயங்காலம் ஒரு இடத்துல எல்லாரும் வந்து சாப்பிட்டா, அங்கேருந்து அவ கிளம்பிட்டா, இந்த குழந்தை தூங்கிடுத்து, எழுந்து பார்த்தா யாருமே காணும். அப்ப கூட இவருக்கு திருப்பி நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு தோணல, எப்படியாவது பெருமாளை சேவிச்சே ஆகணும்னு திருமலை எப்படி போகணும் எப்படி போகணும்னு கேட்டுட்டே கீழ்த்திருப்பதி வரைக்கும் சாயங்காலம் வந்துட்டேர். சரி அங்கேயே நிருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல வந்து திருப்பதியிலேருந்து திருமலை ஏற மாட்டார், ராத்திரியில ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்ப இருக்கிற பாதையெல்லாம் அப்ப கிடையாது, மலைதான். அப்ப ராத்திரி இருந்து காத்தால போனோம்னா அந்த பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஒரு ஆசையில அவர் அப்படியே சாயங்காலம் அப்படியே ஏறிட்டாராம். நடுவுல ராத்திரி ஆயிடுச்சு, ஒரே இடி இடிக்க ஆரம்பிச்சிடுது, மழை பெய்யறது, அந்த குழந்தை அவருக்கு ஒரே பயம், என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. அப்போ எப்படியோ என்ன பண்றதுன்னு பெருமாளை வேண்டிகிட்டே இருக்கும்பொழுது தாயார் பத்மாவதி தாயாரே வந்து அந்த குழந்தைக்கு அந்த பசியில இருக்கும்பொழுது ராத்திரி தானே பிரசாதம் கொடுத்து அப்பேற்பட்ட ஞானப்பால் அப்படி கொடுத்த உடனே அவர் ராத்திரி காத்தால எழுந்து பார்த்தா அங்கேயே தூங்கிட்டாராம், மடியிலேயே தாயார் மடியில. கார்த்தால எழுந்து பார்த்தா இங்கதான் பார்த்தா கோவில் பக்கத்துல கிட்டேயே இருக்கு அப்படின்னு ஒண்ணு, எல்லாரும் போனோம்னா அவளோட வந்து போய் பெருமாள் சேவிச்சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த தாயாருடைய பிரசாதத்தினாலே இப்பேற்பட்ட கீர்த்தனைகள் பாடினார் அன்னமாச்சாரியர்னா இன்னைக்கு கூட கணக்கே இல்ல. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல அது வந்து பெருமாளுக்கே அவர் சமர்ப்பிச்சுட்டார். அது இன்னமும் பிரதட்சிணம் வந்தா நம்ம பாஷ்யக்கார சன்னதிக்கு முன்னாடி ஒரு சின்ன இடம் இருக்கும், அதுக்குள்ளேயே அந்த கிரந்தங்கள் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் இது இங்கே ஏதோ இருக்கே என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது அப்படியே அன்னமாச்சாரியருடைய கீர்த்தனைகளாக இருந்தது. அதுலயும் இப்ப நம்ம சங்கீதமாக கிடைச்சதுன்றது வந்து சிலதுதான், அதுலயுமே நித்தியோத்சவ பக்ஷோத்சவ மார்ச்சோத்சவம் அத்தனை உற்சவங்களையும் அத்தனை பெருமாள் திருமலையை மொத்தம் அவர் வர்ணிச்சிருக்கார். இன்னும் சிலது இருக்கு, அதை எடுத்துட்டு இருக்காருன்னா அப்பேற்பட்ட அதுக்கு அன்னைக்கு தாயாருடைய அனுகிரகமே தான் காரணம் அப்படின்னு. இன்னைக்கு கூட நம்ம வந்து சுவாமி ஆதிவன்ச ரகோபன் சிஷ்யர் அவர் அன்னமாச்சாரியர் இன்னைக்கு கூட ஐசிங்கர் எழுதி வருஷத்துக்கு ஒரு நாள் அங்க பெருமாள் முன்னாடி மங்களாசாசனமாகவும் கீர்த்தனைகள் பாடுவார். அப்படி அற்புதமான இது அப்பேற்பட்ட தாயாருடைய அனுகிரகம் அப்படின்றது அப்பேற்பட்டது. நமக்கு ஜென்மா மட்டும் இல்லாம பேச்சு ஆகாரம் எல்லாத்துக்குமே சின்ன வயசுல இருந்தே நம்மளை பாத்துக்கிறது தாயார் தான் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது பூமி பிராட்டிய மங்களாசாசனம் பண்றேர். வந்தே விருஷகிரி சசிய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாதானா க்ஷமயா வாரணம் யயா. வந்தே விருஷகிரி சசிய அப்படின்னு முதல்ல தாயார சேவிச்சுண்டு. விருஷகிரி சசியனா விருஷகிரி பதியான ஸ்ரீனிவாசருடைய மகிஷி, பட்ட மகிஷியில ஒரு பூமாதேவி. விஸ்வதாரிணி, இந்த விஸ்வத்துல விஸ்வம் அப்படின்னா உலகம்னு இருக்கு, இங்க இந்த பூமியில இருக்க அனைத்து ஜீவர்களும் அந்த விஸ்வத்தை தரிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் நம்ம வந்து பூமி பூமி தானே, பூமி பிராட்டிதானே ஸ்திரமாக இருக்கும். அப்படி தத்கிருபா பிரதிகாதானா க்ஷமயா வாரணம் யயா, பகவானுடைய குணங்கள்ல தயைய பார்த்தோம். அடுத்தது க்ஷமான்னு ஒரு குணம், க்ஷமானா என்னன்னா பொறுமை, பொறுமைன்ற குணம். தயையே பண்ணிட்டு இருந்தா கூட சில வாட்டி பொறுமை போயிடுச்சுன்னா கோபம் வந்துடும். இப்ப நம்ம என்னதான் இவனுக்கு என்னதான் பண்றது, நம்ம வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுறான், சரி கஷ்டப்படுறாடே போனா போறதே அப்படின்னு ஒரு போய் 20 ரூபாய் கொடுத்து சாப்பிடுறான்னு சொன்னா அவனு நீனா எனக்கு கொடுக்கறது 20 ரூபாய் அப்படின்னு அதை எடுத்து மூஞ்சில போட்டனா நமக்கு எவ்வளவு கோபம் வந்துடும். நம்ம தயதான் பண்ண போனோம், ஆனா அவன் அந்த தயை அவன் ஏத்துக்காத பொழுது, அவன் அந்த தயை உதாசீனப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு ஒரு கோபம் வந்துடுது. அப்ப பகவானுக்கும் அந்த கோபம் வரும் இல்லையா. எப்பேற்பட்ட இந்த சிருஷ்டியை பண்ணி, சிருஷ்டி பண்ணா மட்டும் போராதுன்னு வேதம் சாஸ்திரங்கள்லாம் கொடுத்து, அதுக்கு அதுக்கு ரிஷிகள் ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ணி வச்சு, நமக்கு என்னதான் பண்ணல பகவான், இருந்தாலும் நம்ம அதை எல்லாத்தையும் உதாசீனம் படுத்திட்டு பெருமாள்னு ஒருத்தர் இருக்கேரா இல்லையான்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த பெருமாளுக்கு கோபம் வந்துடாதா, இவாளுக்கா நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம். ஆனா அப்படி அந்த கோபத்தை வரவிடாம பண்றது யாருன்னா பொறுமையாக இருக்கிறது, பெருமாளுக்கே பொறுமையை கத்து கொடுக்கறது யாருன்னா பூமி பிராட்டியா. நம்ம குழந்தைதானே பாவம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க எப்படி இருக்குன்னா, நம்ம கர்ப்பவாசத்துல இருக்கும்போது குழந்தைகள் வந்து உதைக்கும், அம்மா உதைக்கும். அப்ப வந்து அம்மா வந்து குழந்தை பிறந்தவொடனே இத்தனை நாள் என்னை உதச்சியடா அப்படின்னு திட்டுவாளுன்னு, அந்த வலிய பொறுத்துண்டி எப்படி சந்தோஷப்படுவாளோ அந்த குழந்தை தானே, அது அது உதைக்கிறதுனா அது குழந்தை அதனுடைய சுபாவம் தானே, ஆஹா உதைக்கிறதுன்னு சந்தோஷப்படுவாளே தவிர இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லுவாளாம். ஸ்ரீதேவி தாயார் கூட நம்ம குழந்தை தானே பாவம் பண்ணிட்டான் க்ஷமிச்சிருந்தா, இங்க வந்து என்ன சொல்றா பூமி பிராட்டி, பாவமே பண்ணலையே அது பாவம் கிடையாது, அவளுக்கு தெரியல அவ்வளவுதான், அது பாவம்னே கிடையாது. உதைக்கிறது குழந்தை கர்ப்பத்துல இருக்கும்போது உதைக்கிறது வந்து பாவமே கிடையாது அப்படின்னு பூமி பிராட்டி அப்படி சொல்லுவாளாம் பெருமாள் கிட்ட. அதனால அந்த பொறுமை, அப்படி பெருமாளுக்கு பொறுமையே கத்து கொடுப்பா. பூமின்னு பார்த்தா பூமி பிராட்டி காத்தால எழுதுறதுல இருந்து நம்ம தூங்குற வரைக்கும் எவ்வளவு அபச்சாரங்கள் பண்றோம், நம்ம வந்து போர் போடுறோம், பள்ளம் தோன்றோம், பில்டிங் எல்லாம் கட்டுறோம், இருக்கிற செத்தைகள் எல்லாத்தையும் பூமியில போடுறோம். ஆனா நமக்கு இந்த சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எது பசிக்காக இருக்கட்டும் எல்லாமே பூமி பிராட்டி தானே தரா, அரிசியா இருந்தாலும் எது பூமியிலேருந்து தானே விளையறது, நம்ம எல்லாருமே இந்த பூமி தானே ஆதாரமா இருக்கும், ஆதாரம் இல்ல பூமி இல்லைன்னா பூமி அப்படி இப்படி நடுங்கித்தினா நம்ம என்ன ஆகும். ஆனா இவ்வளவு பாவங்கள் பண்ணா கூட இவ்வளவு பொறுமையா இருந்து, சரி இந்த குழந்தைகள் தானே சுவாவம் தான் இதெல்லாம் பாவமே கிடையாது அப்படின்னு தாயார் இருக்கா. நமக்கு வந்து இந்த பூமியிலேருந்து பார்த்தா ஆகாரங்கள், இந்த நகைகள் கூட, இந்த தங்கம் எல்லாம் கூட பூமியிலேருந்து தான் வருது, பெட்ரோல் எல்லாமே நமக்கு தேவையான அனைத்துமே பகவான் ஒரு சிருஷ்டிக்கிறான்னா அந்த சிருஷ்டிக்கு எத்தனை தேவையோ அது அத்தனையுமே அது உள்ளேதான் நமக்கு அடக்கி கொடுக்கிறான். அப்பேற்பட்ட பூமி பிராட்டி தயை மட்டும் இருந்தா போராது, என்னைக்கா இருந்தாலும் இவாளுடைய சுபாவத்தை பார்த்து பகவானுக்கு பொறுமையும் பக்கத்துல இருந்து கத்துக் கொடுக்குறா அப்படின்னு. இன்னைக்கு திருவேங்கடமுடையான் எழுதினா எல்லா கோவில்லையும் பஞ்சபர்வால தான் பெருமாள் வந்து வெளியில எழுதுவேர் அப்படின்றதெல்லாம் இருக்கு, ஆனா திருமலையில மட்டும் 365 நாளும் பெருமாள் எழுவேர். ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத்தமாக மழை கிழை இல்லாட்டிதான் இருந்தா தான் எழுத மாட்டேர், அத்தனை உற்சவங்களும் 365 நாளும் எழுவேர், அதுலயும் நிறைய நாள் பார்த்தா தயாரோடய எழுவேர். அப்படிதான் நம்ம பெருமாளை சேவிக்கும் பொழுதே அப்படிதான் சேவிக்கணும். பெருமாளுடைய தயையோட பக்கத்துல ரெண்டு பிராட்டி இருக்கிறதுனாலதான் பகவானுக்கே இப்ப ஏற்பட்ட தயை, இவ்வளவு பாவம் பண்ணாலும் பொறுமையா இருக்கேர் அப்படின்றது இங்க வந்து சொல்றோம். அடுத்தது நீலாதேவி மங்களாசாசனம் பண்ணும்போது, நிசாமயத்துமாம் நீலாம் எத்போக பட்டலை த்ருவம் பாவித்தம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷை ஸ்வதர்சனம். இந்த தாயார் என்ன பண்றாங்கன்னா பக்ததோஷை ஸ்வதர்சனம், பக்தர்களுக்கு தோஷங்கள் இருந்தாலும் பகவானுக்கு அந்த தோஷத்தை தெரியாதபடி பண்ணிடுறாளாம். முதல் தாயார் ஆமாம் பாவம் பண்ணா, இதுல என்ன தப்பு, நம்ம தான் சமிக்கணும் அப்படின்றா. ரெண்டாவது தாயார் இதெல்லாம் பாவமே இல்லன்னா, மூணாவது தாயார் பாவம் அது பெருமாளுக்கே தெரியாதபடி பண்ணிடுறாளாம். நிசாமயத்து அப்படின்னு என்னை கட்டாட்சிக்கட்டும், நீலாதேவி என்னை கட்டாட்சிக்கட்டும்னு ஆரம்பிச்சு, மாநிலாம் எத் போகப்பட்டலை துருவம், போகத்தை பகவானுக்கு போகத்தை காட்டி பகவான பேச்சில மயக்கி பகவானுடைய பார்வை நம்ம பாவங்கள் மேல விழாத பண்ணி, அப்படி பாவித்தம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷைஸ்வதரிசனம். பெருமாள் தான் சர்வஜராச்சே, அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்டா? தெரியாத, பகவானுக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்டா? நம்ம பண்ற சின்ன சின்ன தப்புகளும் தெரிஞ்சு பண்றோமோ தெரியாத பண்றோமோ மனசால பண்றோமோ, மனசால இன்னொருத்தனை திட்டினா கூட பாவம் தான். அப்பேற்பட்ட பாவம் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்து பகவானுக்கு சர்வான், அவர் வந்து சர்வாந்தர்யாமியா இருக்கார், எல்லாமே தெரிஞ்சவர், சர்வஜர். அப்பேற்பட்டவருக்கு இந்த விஷயத்தை தெரியாத பண்ணிட முடியுமா அப்படின்னா, அங்குதான் சுவாமி தேசிக நடிகரேன் பாவித்தும் ஸ்ரீனிவாசஸ்ய, தாயார் மேல இருக்கிற பிரீத்திலையும் நம்ம மேல இருக்கிற பாவ நம்ம வாத்சல்யத்தினாலையும் அவர் வந்து அப்படி பாவனை பண்ற கண்டுக்காத மாதிரி, சரி என்ன பண்றது அப்படின்னு கண்டுக்காத மாதிரி இருந்துடுறாராம். அதனால அப்படி இங்க சொல்றா. இப்ப நம்ம வந்து பெருமாளுக்கு ஒரு திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னாலே, திருவாராதனம் சாஸ்திரத்துல சொல்லபடி பார்த்தா எவ்வளவோ இருக்கு. நம்ம மனசிலிருந்து சுத்தமா இருக்கணும், பெருமாளை தீர்த்தா மாட்டி எப்படி எப்படி எல்லாம் நம்ம சேவிச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம நிறைய அபச்சாரங்கள் பண்றோம், ஒரு கண்டை கூட எப்படி அடிக்கணும் அப்படின்னு இருக்கு. தூப தீபங்கள்லாம் இருக்கும்பொழுது நம்ம நேர லெப்ட் ஹேண்ட்ல ஒரு மணி எடுத்துடவே கூடாது, திருமணியே சுவாமி தேசிகன் தானே, ரைட்ல இருந்து எடுத்து நம்ம லெப்ட்ல மாத்திக்கணும். அதுவும் மணி அடிக்கும் பொழுது பெருமாளுக்கு தூப தீபாதிகள் பண்ணும்பொழுது ஒரு இடத்துலதான் அந்த வந்து மணி அடிக்கணும், அதே அம்சையை பண்ணும்பொழுது மணி ரெண்டு பக்கமும் அடிப்பா. அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, பெருமாளுக்கு எப்படி அம்சை பண்ணணும், எப்படி அருகே முழணும், அது எல்லாத்திலயுமே நம்ம அபச்சாரம் பண்ணணும். நம்ம ஏதோ அவசரத்துல பண்றோம், அவசரத்துல ஒரு திருவாராதனம்னு பண்ணவே கூடாது. சரி, திருவாராதனம் பண்ற திருவாராதனம் பண்ணாதவான்னு பார்த்தா சந்தியாவந்தனமே பார்த்தா கூட, எங்க ஆச்சாரியர் பவுண்டரிபுர சுவாமி எங்களுக்கு முதல்ல பார்த்தோன்னு என்ன கேட்பாருன்னா, சந்தியாவந்தனம் பண்றியா அப்படின்னு தான் கேட்பாரு. அவர் வேதாத்தியானம் பண்றியா எதுவுமே கேட்க மாட்டார், சந்தியாவந்தனம் தினமும் பண்றியான்னு. பண்ணாதவா நிறைய பேர், பண்றவாளும் அவசரத்துல பண்றவா, அப்பா அம்மா திட்டுவாளேன்னு பண்றவா, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப வந்து ஒரு ஒரு சாஸ்திரம் சொன்ன எல்லாத்துக்குமே விருத்தமாக பண்ணாலுமே இந்த அபச்சாரங்கள் எல்லாம் பெருமாளுக்கு தெரிய விடாத பக்கத்திலேயே இருந்து, சரி குழந்தை வந்திருக்கான், அதே அது அந்த தப்பதான் நம்ம பாக்கணுமா, வந்திருக்கானே சந்தியாவந்தனம் ஏதோ ஒண்ணு பண்றானே, அதை ஏத்துக்கோருமே நீர், அந்த நல்ல மனசை ஏத்துக்கோருமேன்னு பக்கத்துல இருந்துட்டு நீலாதேவி நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி அந்த பேச்சுல இவர் அதை பார்த்து அந்த தாயார் மேல இருக்கிற பிரீத்தினாலையும் சரி நம்ம மேல இருக்கிற வாத்சல்யத்தினாலையும் எல்லாத்தையும் மறந்தா மாதிரி, தெரியாத மாதிரி நம்ம பண்ற அபச்சாரங்கள் எல்லாமே தெரியாத மாதிரி இருக்கு. ஏன்னா அபச்சாரங்கள் நம்ம சாஸ்திரத்தை படிச்சோன்னா நம்ம பண்றது எல்லாமே அபச்சாரம்னு தெரியும். அப்புறம் சரி அதுக்குன்னு நம்ம வந்து திருவாராதனமே பண்ணாம விட்டாலும் அதுவும் பெரிய இது, நித்திய கர்மாக்கள்லாம் பண்ணாமையும் விட முடியாது. எதையுமே தாயார் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. நிறைய கோவில்கள்ல ஸ்ரீதேவி பூமாதேவியோட பெருமாளை நம்ம சேவிக்கலாம், நீலாதேவி தாயாரும் பெருமாளோடையே தான் இருக்கா அக்ஷஸ்தலத்துல. ஆனா என்னன்னா அந்த பெருமாள் நமக்கும் அந்த தாயார் நமக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாளுக்கு இந்த நம்மளுடைய பாவங்கள் தெரியாத இருக்கும்படி பண்றோம். இதுதான் சுவாமி தேசிகன் இதை வந்து ஆச்சரியமாக எடுக்கிறார். மூணு தாயார் அப்படின்னு எடுக்கும் பொழுது முதல் தாயார் பாவம் பண்ணா என்ன அப்படிங்கிறான், ரெண்டாவது தாயார் அவன் பாவமே பண்ணல அது குழந்தையோட சுபாவம் தானே அப்படிங்கிறான், மூணாவது தாயார் இதெல்லாம் ஒரு இதுவான்னு எல்லாத்தையுமே மறைச்சு விட்டுறான். சுவாமி தேசிகர் இதை பாதுகா சகஸ்திரத்துல எடுக்கும்பொழுது பெருமாளுக்கு வந்து ஒரே இன்னும் இப்ப ஏற்பட்ட அபச்சாரம் பண்ணிட்டு என்கிட்ட வந்திருக்கானே அப்படின்னு நம்மளை பார்க்காம இந்த பக்கம் திரும்புறாராம். பக்கத்துல ஸ்ரீதேவி தாயார் இருக்கா, நம்ம குழந்தை தானேன்னு சொல்றா, எப்படி நீ இப்படி சொல்லலாம், ஆனாலும் பெருமாளுக்கு மனசு இல்ல, தாயார் இப்படி சொல்றாளே அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பூமாதேவி தாயார்கிட்ட சொல்றாளாம், ஸ்ரீதேவி தாயார் இப்படி சொல்றா அந்த குழந்தை தப்பு பண்ணா என்ன பரவாயில்ல க்ஷமிச்சிருன்னு சொல்றாளே அப்படின்னா, அப்படியா சொன்னா தப்பாச்சு அப்படின்னா பெருமாள் சந்தோஷம், ஆஹா நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாலே அப்படின்னு. அப்படி சொல்லியிருக்கவே கூடாது ஸ்ரீதேவி தாயார், அப்படி சொல்லியிருக்கவே கூடாது, குழந்தை எங்க தப்பு பண்ணா அது பாவமே கிடையாதே அப்படின்ட்டாலும். சரி என்னதான் நமக்கு இந்த சப்போர்ட்டும் போச்சே அப்படின்னு எட்டி அந்த பக்கம் பார்த்தா நீலாதேவி தாயார் இருக்காளாம், வந்த பாவத்தையே மறைச்சு விட்டாலாம். சரி மூணு பக்கமும் பார்க்காம என்ன பண்ணாராம், பெருமாள் கீழே குனிஞ்சுண்டாராம். அப்ப அங்க என்னன்னா பாதுகா இருக்கான், பாதுகா சாஸ்திரத்துல எடுக்கிறார் சுவாமி தேசிகன். அந்த பாதுகா என்ன பண்ணிட்டான், உடனே எழுந்து அந்த பக்தன் தலையில போய் ஒரு வாட்டி உட்காந்துட்டு இங்க வந்துருத்தான். எப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணாலும் எப்போ அந்த பாதுகையை நம்ம சிரசுல தரிச்சிட்டோமோ அப்பயே எல்லாம் போச்சு அப்படின்னு பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டேர் அப்படின்னு. அப்படி ஆச்சரியமா இங்க சுவாமி தேசிகன் இருக்கிறார். இந்த தயைக்கு சில குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தயையாக ஸ்ரீதேவி தாயாரும், பொறுமை, பொறுமை இல்லாட்டி ரொம்ப கஷ்டம், அப்ப தயையோட இது போயிடும், அதனால பொறுமைக்கு பூமி பிராட்டியும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்பயுமே அனுகிரகம் பண்ற மாதிரி வாத்சல்யத்தோட லீலாதேவியும் இருக்கா அப்படின்னு. இப்ப சுவாமி தேசிகன் இத்தனை பேர் தயைக்கு காரணமான இவ்வளவு பேரையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்து இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துலதான் திருவேங்கடமுடியானுக்கு மங்களாசாசனம் பண்றேன். கமப்பியனயதிம் வந்தே கருணா வருணாலயம் ரிஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் யக்தி முபாகதம் அப்படின்னு. கமப்பியன எதிம் வந்தே, சொல்ல முடியாத அளவுக்கு அப்பேற்பட்ட கருணா வருணாலயம், தயை, தயாசாகரம், அந்த பெருமாளுடைய தயை எவ்வளவு அப்படின்றது நம்மளால எண்ணி சொல்லிட முடியாது. இவ்வளோ இவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது, வார்த்தைக்கு அடங்காது. எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது போராது. சுவாமி தேசிகனே சொல்ல போறார், நூறு ஸ்லோகம் முடிச்சவனு சுவாமி தேசிகன் என்ன சொல்றேன்னா, இப்பதான் பெருமாளுடைய தயை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன்னு நூறாவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் சொல்றேன். அப்படின்னா அப்பேற்பட்ட தயை, சமுத்திரத்துல போய் நம்ம இருந்து அங்க போய் நம்ம குளிச்சோம்னா சமுத்திரத்துல இருக்க அத்தனை ஜலமா நம்ம மேல பட்டுருது, ஏதோ ஒரு அந்த க்ஷண ஒரு டிராப் தான் நம்ம மேல பட்டுறது. நம்ம பாக்குற சமுத்திரமோ அதுக்கு எல்லை உண்டு, ஆனா அதுவே நம்மளுக்கு எல்லை இல்லாம தெரியுதுன்னா பூர்த்தியான சமுத்திரம். அப்ப பகவானுடைய தயை எப்பேற்பட்டதுன்னா அதை வந்து நம்மளால சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட பெருமாள் எப்படின்னா, ரிஷசைல தடஸ்தானாம், அந்த திருமலையில ரிஷசைலத்துல ரிஷசைலாந்திரி அங்க வந்து ஸ்வயம் வியக்தி முபாகதம், ஸ்வயமாக தானாகவே வந்தேர். பெருமாளுடைய ரூபம் எப்படின்னா, அந்த பெருமாள் அவர் வந்து அந்தர்யாமியாக இருக்கும்பொழுது அவருக்கு ரூபமே இல்லாத இருந்தாலும், எல்லா இடத்திலையும் இருந்தாலும் ஒரு ரூபத்தை எடுத்து நமக்கும் அது வந்து தெரியும்படி, நமக்கு அனுகிரகம் பண்ணும்படி. ஏன்னா பெருமாளுடைய விராட் ஸ்வரூபத்தை வந்து நம்மளால சேவிக்க முடியாது. விராட் சுரூபத்தை நேர காட்டும் பொழுதே கூட திருதராஷ்டிரனுக்கு ஒண்ணுமே தெரியலன்றான். பெருமாளுக்கு அந்த ஞானத்தையும் கொடுத்தாதான், அந்த ஞானத்தினாலதான் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாம சேவிக்க முடியாது. அப்பேற்பட்ட இந்த விஸ்வம் மொத்தமே அவர்தான். அந்த பெருமாளை நம்மளால சேவிக்க முடியாதனால நம்ம ஞானத்துக்கு தெரியும்படி, அனுகிரகம் பண்ணும்படி அற்புதமாக சங்க சக்கரத்தோட பகவான் நமக்காக அனுகிரகம் பண்ண இந்த திருமலையிலே வந்து நமக்காக இருக்கேர் அப்படின்னு. அப்ப வந்து பெருமாள் எப்படி இருக்கேர் அப்படின்னும் பொழுது அங்க வந்து நம்ம சொல்றோம், கண்ணன் அடியினை எனக்கு காட்டும் வெறுப்பு அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்ற மாதிரியே ஒரு ஒரு கையை நம்ம பாதத்தை காமிச்சுட்டு அங்கேருந்து யாரெல்லாம் என் சரணம், மாமேகம் சரணம் ரஜான்னு சரணத்தை பிடிச்சிருந்தாலோ அவளுக்கு மோட்சம் அப்படின்னு இன்னொன்னு ஒரு கையை இந்த சம்சார சாகரம் அவளுக்கு வந்து சுலபம் அப்படின்றத காட்டு அப்படி. அப்போ அந்த ஆச்சரியமான அந்த சேவை அப்படியே என்ன, அதனாலதான் சுவாமி தேசிகன் சொல்றேன், கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் அப்படியே காட்டுறது இல்லையா, ஸ்லோகத்தை திருப்பி வந்து பாஷ்யக்காரனா அதை வியாக்கியானம் பண்ணி நமக்கு புரிய வைக்கிறா. ஆனா இவர் வந்து அப்படியே காட்டு, அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கே இந்த மங்களாசாசனம் இந்த ஸ்லோகம். அப்பேற்பட்ட ஆச்சரியமா ஸ்வயம் வியக்தி முபாகதம், ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் அப்படின்வா. அதுல முக்கியமான ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் இருக்கு. அதுலயே நம்ம வந்து மூணு திவ்ய தேசத்துல முக்கியமான திவ்ய தேசங்கள்னு பார்த்தா ஸ்ரீரங்கம், அப்புறம் வந்து கோவில், திருமலை, திருமால் கோவில் அப்படின்னு சொல்லுவோம். கோவில் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம் தான், திருமலை அப்படின்னா திருமலை திருவேங்கடமுடியான், திருமால் கோவில் அப்படின்னா தேப்பெருமாள். ஸ்ரீரங்க ரங்கநாதன் என்ன சொல்றாராம், நான் தான் முதல் முதல்ல அவதாரம் பண்ணேன், நான் தான் அவதாரம் பண்ணேன் அப்படின்னு. ஆனா தேப்பெருமாள் சொல்றாராம், நீர் வந்து எங்கேயோ அவதாரம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பிற்காலத்துலதான் பூமியில வந்தேர், நான் பூமியிலேயே அவதாரம் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க பிரம்மா யாகம் பண்ணும் பொழுதே நான் அவதாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதனால அவர் பேரருளாளன். திருவேங்கடமுடியான்னு சொன்னாராம், ஏதோ ஒண்ணுப்பா, நீ இங்க அவதாரம் பண்ணியோ அங்க அவதாரம் பண்ணியோ முதல்ல பூமியில யார் வந்தா, நான் தானே வந்தேன், அதனால தயை அவருக்கு தான் அதிகம் அப்படின்னு. அப்படி பெருமாள்லயே வந்து அவதாரம் பண்ணது முதல்ல ரங்கநாதரா இருந்தாலும் அவர் பிரம்மலோகத்துல பல கல்ப காலம், ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, பல கல்ப காலங்கள் அவர் அங்கேயே இருந்தேர். ஆனா திருவேங்கடமுடியானும் அவதாரம் பண்ணேர், உடனேவே திருமலைக்கு வந்துட்டேர், அங்க இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணேர். முதல் முதல்ல பூமியிலே அர்ச்சாவதாரம்னு பார்த்தா திருவேங்கடமுடியும். அதுக்கப்புறம் தேப்பெருமாள் அவர் வந்து எங்கேயோ அவதாரம் பண்ணாம திருப்பார்கடல்ல இங்கேயே அவதாரம் பண்றது. அப்படி ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம் அப்படின்னா யாரும், இப்ப வந்து சில க்ஷேத்திரங்கள் இருக்கு, ரிஷிகள் அவ தபஸ் பண்ணி பெருமாள் அவதாரம் பண்ணேர் அப்படின்னா அத வந்து அர்ஷம் அப்படின்வா. ரிஷிகள் பிரத்யட்சமான பெருமாள், நிறைய திவ்ய தேசங்கள்ல போனா சொல்லுவா மார்க்கண்டேயருக்கு பிரத்யட்சமான பெருமாள் அப்படின்னு. அதுக்கப்புறம் தேவர்களுக்கு இந்திராதிகள் அவளுக்கெல்லாம் தபசு பண்ணி அங்கேருந்து வந்தா அவரை வந்து தெய்வம் அப்படின்னு சொல்றது. சித்தர்கள், சித்தர்களாலே தபசு பண்ணி பெருமாள் அவதாரம் பண்ணேர்னா சைந்தம் அப்படின்னு. அதே மாதிரி மனுஷர்களாலே நம்மளே பெருமாள் கோவில் நிறைய கட்டுறோம், ஆகமபூர்வமாக பிரதிஷ்ட பண்றோம் இல்லையா, அது வந்து மானுஷம் அப்படின்னு. ஸ்வயம் வியக்தம்னா இவாளுடைய தபஸ் எல்லாம் இல்லாத சுயமா தானே பகவான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வரேன். அப்ப நம்ம கேட்கலாம், தேப்பெருமாள் அப்ப பிரம்மா யஜ்யம் பண்ணேருன்னா பிரம்மா யஜ்யம் பாவத்தை போக்குறதுக்கு தான் அவர் யஜ்யம் பண்ணார், அஸ்வமேத யாகம் பண்ணி தன்னுடைய பாவத்தை போக்கணும்னு தான். ஆனா அவருடைய பக்தியை பார்த்து தேப்பெருமாள் தானே சுயமாவே வந்ததுனால தேப்பெருமாளும் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீரங்கே ஸ்ரீரங்கே பிச்சதோ தாத்ரௌ ஸ்ரீமுஷ்ணௌ வெங்கடாச்சலே ஸ்ரீகாஞ்சி நைமிசாரண்யே சாலக்ராமே ச புஷ்கரே ஸ்வயம் வியக்த ஸ்வரூபேண பகவான் வர்த்ததே ஹரிஹி அப்படின்னு. ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம், அப்புறம் தோத்தாத்ரின்ற வானமாமலி க்ஷேத்திரம் அங்க வந்து, அப்புறம் ஸ்ரீமுஷ்ணம்னு வராக க்ஷேத்திரம், அப்புறம் திருவேங்கடமுடியான், அப்புறம் வந்து காஞ்சிபுரத்திலே தேப்பெருமாள், நைமிசாரண்யம் வனரூபமாகவே இருக்கே பெருமாள், அப்புறம் வந்து சாலக்கிராமம் அப்படின்னு நம்ம திருவாராதனம் பண்றோம் இல்லையா, அந்த சாலக்கிராம க்ஷேத்திரத்திலிருந்து எடுத்துன்னு வந்து அவரும் ஸ்வயம் வியக்தமாகவே இருக்கார், புஷ்கரம் அப்படின்னு தீர்த்த நாராயணமாக இருக்கார், தீர்த்தமே பகவான் தான், அப்படி ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரமாக இருக்கார். இங்க ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரத்தில் நம்ம புராணத்துல சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து பெருமாள் தாயார் வந்து வைகுண்டம் வைகுண்டத்திலிருந்து வந்ததுனாலே பெருமாள் இங்க வந்துட்டேர் அப்படின்னு. அப்படின்னா ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே, வைகுண்டமே வானாம் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி கோவத்துல இங்க வந்துட்டா அப்படின்னு இங்க வந்தேர் அப்படின்னா. ஆனா அதுக்காக இல்ல, சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா தாயாரும் பெருமாளுமே அனுகிரகம் பண்றதுக்கு தான் இங்க அவதாரம் பண்ண அப்படின்னு. எப்படி அப்படின்னா, முதல்ல தாயார் வந்துடுறாளாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்ம குழந்தை வந்து ஃபாரின்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின்ல இருக்கும்பொழுது அவ வரதே இல்லை, ஏதோ ஒன்னு சொல்ற ஆபீஸ்ல இந்த உத்தியோகம் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு வர முடியல அப்படின்னு. எல்லா வாட்டியும் அதே சொல்லும்பொழுது அம்மா வந்து என்ன சொல்றாரு, நம்மளாவது போய் குழந்தைய பாக்கலாமே அப்படிங்கிறார். அப்பாவுக்கு வந்து அதெல்லாம் எதுக்கு, நம்ம எதுக்கு போகணும், நம்ம எல்லாம் ஒன்னும் வரவானா, அவனே வரட்டமே அப்படின்னு. ஆனா அப்பா அப்படி சொல்றாலே தவிர அப்பாவுக்கு தயை இல்லைன்னு கிடையாது, எப்பயுமே அம்மா வெளிப்படியா காட்டுவா, அப்பா அதை காட்ட மாட்டா, மனசுல வச்சுப்பா. அம்மா என்ன பண்றா, சரி நீ வரலன்னா பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறாளாம். அப்போ அப்பா என்ன சொல்றா, சரி நீ தனியா போய் என்ன பண்ண போற, எத்தனை பிளைட் மாதிரி போகணும், அதெல்லாம் கஷ்டம் அப்படின்ட்டு நானும் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு, பின்னாடியே வந்துட்டு நான் ஒன்றும் பையனை பார்க்க வரல, உனக்காக தான் வந்தேன், நீ தனியா போறியே அப்படின்னு. அந்த மாதிரி ரெண்டு பேருமே இதை ஒரு வந்து ஒரு இதுவா வச்சுட்டு தாயார் முதல்ல இங்க வர, அதுக்கப்புறம் பெருமாளுமே இங்க வந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக திருவேங்கடமுடையான் இங்க இருந்து ஸ்வயம் வியக்தமாக வந்து நமக்கு தயை பண்ணவே அவதாரம் அப்படின்னு பெருமாளுடைய அர்ச்சா திருமேனியவே சொல்றது. ஏன்னா அவதாரம் அஞ்சு விஷயமா நம்ம பெருமாளை சொல்லுவோம், வைகுண்டத்துல இருக்க பரவாசு தேவன் அவருடைய தயை வந்து க்ஷீராப்திநாதனுக்கு அடியும், ஏன்னா க்ஷீராப்தியில வந்து அவர் தேவர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றார். அதுல இருந்து வந்தது விபவாவதாரத்துக்கு இன்னும் தயை, ஏன்னா இங்க வந்து பூமியிலேயே இருந்து பூமியில இருக்க வாழ்க்கும் அனுகிரகம் பண்றா அப்படின்னு. ஆனா அவ கொஞ்ச காலம் தானே இருக்கா பூமியில, ராமா இப்ப ராமர் இல்லையே கிருஷ்ணர் இல்லையே நம்ம இப்ப சேவிக்க முடியாது என்றதுக்காக எப்பயுமே இருக்கும்படி அர்ச்சாவதார பெருமாளுக்கு தான் அதிக தயை, அதுலயும் முதல் அர்ச்சாவதாரமாக திருவேங்கடமுடையான் இருக்கேர் அப்படின்னு இங்க முதல்ல அத்தனை பேரையும் மங்களாசாசனம் பண்ணி பகவானுடைய அர்ச்சா திருமணியும் இங்க சுவாமி தேசிகன் வந்து மங்களாசாசனம் பண்றாரு. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க திருவர்கயோஹோ அஞ்சனாத்ரீஸ்வரதயா அபிஷ்டௌமி நிரஞ்சனாம். எனக்கு என்ன குறை, அகிஞ்சனன் அப்படிங்கிறார், ஒண்ணுமே இல்லாதவன், ஆனா எனக்கு குறையே இல்லை, என்கிட்ட பெரிய நிதி இருக்கு, அந்த நிதியை வச்சு நான் என்ன வேணா வாங்கிடுவேன் அப்படின்னா. அபவர்க திருவர்கயோகோ, அபவர்க்கம்னா வைகுண்டம், திருவர்கயோகோ அப்படின்னா வந்து புருஷார்த்தத்திலே தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னு மூணும், அங்க புருஷ வைகுண்டத்தை நிதி வந்து அபவர்க்கம் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. தர்மார்த்த காமம் மோட்சம் அப்படின்னு நிறைய பேர், சில பேர் என்ன சொல்றா, தர்மம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறா, ராமர் மாதிரி இருக்கவாள்னா தர்மம் தான், பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக சொந்த ராஜ்யம் போனாலும் பரவாயில்ல தான் வனவாசத்துல போய் இருந்தார், அப்படி தர்மத்துக்கே கட்டுப்பட்டு இருக்கவா இருக்கா. சில பேர் அர்த்தம், பைசாதான் முக்கியம், எவ்வளவுதான் சம்பாதிச்சு என்னதான் சம்பாதிச்சு, சம்பாதிக்காம துட்டே இல்லைன்னா தர்மத்தை எப்படி பண்ண முடியும், ஒரு நாலு பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணணும்னா கூட நம்மளுக்கு வந்து துட்டு வேணும் இல்லையா, அதனால துட்டு நம்ம சம்பாதிக்கிறதுல தப்பு இல்லை, அர்த்தம் தான் புருஷார்த்தம் அப்படின்னு சில பேர் இருக்கா. சில பேர் காமம் ஆசைதான் முக்கியம் அப்படிங்கிறா, ஆசை இல்லாட்டி என்ன, சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லாட்டி ஆபீஸ்ல போய் நாலு நாள் சும்மா உட்காந்து அவனே வெள்ள நினைச்சிருவான், ஏதாவது உத்தியோகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும் இல்லையா. அப்போ திருமங்கை ஆழ்வார் எடுக்கிறார், மோட்சத்துக்கே போகணும்னா கூட ஆசை வேணும் இல்லையா, பகவான் கிட்ட ஆசை இருக்கணும், அப்ப காமம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ஏன்னா தர்மம் பண்ணணும்னாலும் ஆசை, தர்மத்து மேல ஆசை இருக்கணும், அர்த்தம் துட்டு சம்பாதிக்கணும்னாலும் அது மேல ஆசை இருக்கணும், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னாலும் ஆசை இருக்கணும். அதனால காமம் ரொம்ப முக்கியம், ஆசை ரொம்ப முக்கியம். ஆனா எப்பேற்பட்ட ஆசைனா கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு ராமானுஜ நூற்றந்தாதியில சொல்ற மாதிரி கண்ணனுடைய பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற ஆசையே இருக்கணும் அப்படின்றத இங்க வந்து சொல்ற. அதனால எப்பேற்பட்ட எனக்கு துட்டு, சில எல்லா பக்தர்களும் ஒரே மாதிரின்னு வரல, சில பேருக்கு அவாவாளுக்கு எது வேணுமோ, தர்மத்தம் முக்கியம் நினைக்கிற வாளுக்கு பகவான் திருவேங்கடமுடியான் அவளுக்கு அது அனுகிரகம் பண்றேன், துட்டுதான் முக்கியம்னு இருக்கிற வாளுக்கும் அவளுக்கும் எத்தனை பிசினஸ்காரா இருக்கா, அவள் வந்து பெருமாளுக்கு 100,000 போட்டு அடுத்த வருஷத்துல இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்ன்றா, அவளையும் அனுகிரகம் பண்றேன், ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற மோட்சமே வேணும்னாலும் அதையும் தரக்கூடிய பகவான் அப்படின்னு அப்பேற்பட்ட பெருமாள் அஞ்சனாத்ரியில இருக்கேர். அதனால எனக்கு நான் வந்து எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற நிதின்னு சொல்றீங்க, அகிஞ்சன நிதிம் அப்படிங்கிற, ஏன்னா தனம் அப்படின்னா துட்டு, எங்கிட்ட வந்து 100,000 ரூபாய் இருக்குன்னா அது செலவாயிடும், 2,00,000 ரூபாய் இருக்குன்னா செலவாயிடும், எல்லாம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். நிதிம் அப்படின்னா அது வந்து வந்துட்டே இருக்கு, தேட தேட உள்ள உள்ள வந்துட்டே இருக்கு, நிதின்றது எவ்வளவுன்னே தெரியாது. சுரங்க பாதையில வந்து திடீர்னு சொல்றா இல்லையா, எவ்வளவோ நிதி இருக்கு, அது எவ்வளவு, அந்த தங்கம் அதெல்லாம் பார்த்தா அந்த காலத்து தங்கம், அந்த காலத்து வைரமா இருக்கு, அது வித்தா எவ்வளவுக்கு போகணும்னு கூட தெரியாது, சில பேருக்கு பயம், அதை வித்தா நம்மளை ஏமாத்திடுவானு பயம், அப்படி வில உயர்ந்த ஒரு நிதி என்கிட்ட இருக்கு, அதை வச்சு எதவானாலும் வாங்கிட முடியும் அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அப்படின்னா எல்லா பக்தர்களுக்கும் அவாவாளுடைய ஆசையை நிறைவேற்றுமான பகவான் திருவேங்கடமுடியான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில இருந்து அடுத்த வாரத்துல மேற்கொண்டு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.